சத்தம் பேச ஐயா உங்கேடம் மீக்கீரி நசி நசி பிசி பாதம் ஊரி கையா கஞ்சின்டோசோ டூவே ரபி லூவி லோரோ டூவிட் நிங்கும் பெப்பஸ் பசன் எதர் மீக்கீரி கிளிரா ring ring king lang